உனக்கு என்ன வேணும் சொல்லு, உலகத்தை காட்ட சொல்லு, புது இடம் புது வேகம் தேடி போவோமே. பிடித்ததை வாங்க சொல்லு, வெறுப்பதை நீங்க சொல்லு, புது வெள்ளம் புது ஆறு நீந்தி பார்ப்போமே. இருவரும் பகல் இரவு ஒரு வெயில் ஒரு நிலவு, தெரிந்தது தெரியாதது பார்க்க போறோமே. உலகென்னும் பரம பதம் விழுந்த பின் உயர்வு வரும், நினைத்தது நினையாதது சேர்க்க போறோமே. ஒரு வெள்ளி கொலுசு போல இந்த பூமி சிணுங்கும் கீழே, அணியாத வைரம் போல அந்த வானம் இணுங்கும் மேல. ஒரு வெள்ளி கொலுசு போல இந்த பூமி சிணுங்கும் கீழே, அணியாத வைரம் போல அந்த வானம் இணுங்கும் மேல. வெறுப்பதை நீங்க சொல்லு, புது வெள்ளம் புது ஆறு நீந்தி பார்ப்போமே. அடியாத வைரம் போல அந்த வானம் இணங்கும் மேல்.